ሻገልኝ ዱባንድርኝ ዳክሲ ዱባንድርኝ ዳክሲ ንም ሳዳንልሶ ንም ዱባን Agula mono salbi Agula mono salbi limi Na shamula za tanimi Uben Yeah. பன்னீர் ராயன்.